ಯಾರ ಯಪ್ಪ ಯಮ್ಮ ಯಪ್ಪ ಯಮ್ಮಮ್ಮ ಅಡಿಯೇ ಮನ ನಿಲ್ಲು ನಾನಿ ಕರಡಿ ಕೊಡಿಯೇ ಎನ್ನ ಕಂಡು ನೀ ಸೊಕ್ಕದಡಿ ತಾಪಾಳ ಕೊಡಾಮೆ ಕೆಪಾಳ ಕೆಡಾಮೆ ಕೂಪಾಡು ಕೊಡದಡಿ ಅಡಿಯೇ ಮನ ನಿಲ್ಲು ನಾನಿ ಕದಡಿ ಕೊಡಿಯೇ ಎನ್ನ ಕಂಡು ನೀ ಸೊಕ್ಕದಡಿ பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்ணடி முட்டை விழுக்க என்ன வந்து கட்டிக்கொள்ளறே வெக்கம் என்னடி துக்கம் என்னடி உத்தரவ சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்ணடி முட்டை விழுக்க என்ன வந்து கட்டிக்கொள்ளதி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி உங்க போடமே பறகிழமை தூப்பாடு போடாதடி அடியே மனம் இல்லு நாளை கரடி சொர்க்கம் இருக்கு கட்டில் இருக்கு கட்டில் இருக்கு கட்டளைய கேட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி